கொண்ட இன்பம் சொல்ல கல்யாணராமனுக்கும் கண்ணார ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்னவோ வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல நூறு வகை சீதனமும் பின்னால் வர நூறு வகை சீதனமும் பின்னால் வர ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்ன வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்லவோ கண்ணிரண்டும் வேலாயுதம் மன்னனுக்கு மங்கள் மனம் மயில் வாகனம் நீனகின்ற கண்ணிரண்டும் வேலாயுதம் மன்னனுக்கு மங்கள் மனம் மயில் வாகனம் வா பக்கம் வா நெருங்கி வா துத்துத்தா வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்லும்